श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. निरवधि गुणजातं नित्यनिर्दोषमाद्यम् नरकमतनदक्षं नाकिनाम्येकनाथं विनतविषयसत्यं वेङ्कटेशकविस्त्वां स्तुतिपदमधिगच्छन् शोभते सत्यवादी. 53rd பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இதுவே கடைசி பத்தியம். இந்த பத்தியத்தில் தான் ஒரு சத்தியவாதியாக சிறப்புற்று விளங்குவதாக சுவாமி தேசிகன் தன்னுடைய முத்திரை, அதாவது வெங்கடேஷன் தன்னுடைய திருநாமத்தை இட்டு தான் அருளி செய்த இந்த நூல், இந்த ஸ்துதியானது தன்னையும் ஒரு சத்தியவாதியாக ஆக்கி பிரகாசிக்க செய்கின்றதுன்னு சாதிக்கிறார். ஏன்னா அவர் ஸ்துதி பண்ண விஷயம் சத்யன், எம்பெருமானுக்கு சத்யன் திருநாமம். சத்தியத்தை பற்றி பேசினதால் சுவாமியும் சத்தியவாதின்ற ஒரு தன்மையை அடைந்திருக்கிறார்னு அழகாக சாதிச்சிருக்கார். 7th பத்தியத்தில் விஷ்ராணையன் மம விசேஷ விதாம் அனிந்தியாம்னு அந்த ஸ்துதியை பண்ணுறதுக்கு உண்டான வாக்கை பிரார்த்திச்சார் தேவநாதனிடத்தில். அதே தேவநாதனுடைய பிரசாதத்தை வச்சுட்டு சுவாமி இந்த ஸ்துதியை இப்போ தலை கட்டினதால் தன்னை சத்தியவாதின்னு அழகாக ஒரு சாத்விக அகங்காரத்தோடு அதை நிவேதனம் பண்ணுகிறார். இந்த 53rd பத்தியத்தில் இந்த பத்தியத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டே போகலாம். இது உபநிஷத் சாரம். பிரம்ம லட்சணத்தை இங்கே சுவாமி நிவேதனம் பண்ணுறார். எல்லையில்லாத கல்யாண குணங்களை படைத்தவன் எம்பெருமான், எப்பொழுதும் அவன் ஹேய பிரத்தினீகன், தோஷமே கிடையாது, அவனே முதற்காரணம் ஆத்தியம். நரக்க மதன தக்ஷம், நரக்கத்தை போக விடாமல் பண்ணுறான் தன்னை ஆசிரியச்சவாளர். மேலும் தேவாதிகளுக்கு, அதாவது பிரம்மா முதலிய தேவர்களுக்கு நாதனாக இருக்கான், ஏகநாதனாக இருக்கான். அப்புறமா தன்னை சரணம் அடைஞ்சவா விஷயத்தில் அவன் வந்து சத்தியத்தை கடைப்பிடிக்கிறான், கொடுத்த வாக்க காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட நத சத்தியனை இந்த வெங்கடேஷ கவி துதித்து, உன்னை துதித்து சத்தியவாதியாக சிறப்புற்று விளங்குகிறான்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த இடத்துல வெங்கடேஷா கவிஹி சோபத்தே, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. வெங்கடேஷன் என்னும் கவி சிறப்புற்று விளங்குகின்றான். சோபத்தேன்றது ஆத்மநேபத தாத்து, கட்லக்காரா ஏகவச்சனம், பிரதம புருஷா ஏகவச்சனம். வெங்கடேஷன் என்னும் கவி சிறப்புற்று விளங்குகின்றான். ஏன்னு சொன்னால், துவாம் ஸ்துதிபதம் அதிகச்சன்னு சத்தியவாதி சோபத்தே. அதற்கு முன்னாடி வெங்கடேஷ கவிஹி சத்தியவாதி சன்னு சோபத்தேன்னு அர்த்தம். வெங்கடேஸ்வரன் கவியானவன் சத்தியவாதியாக சத்தியனான உன்னை பேசுபவனாக இருந்து கொண்டு சிறப்பாக சிறப்புற்று விளங்குகின்றான். ஏன்னு கேட்டால், எப்படி கேட்டால், சத்தியம் துவாம் ஸ்துதிபதம் அதிகச்சன்னு. சத்தியம்னா சத்தியகன் எம்பெருமானுக்கு பெயர். சத்தியம்னா உன்னை, சத்தியனான உன்னை, துவாம் சத்தியனான உன்னை. ஸ்துதிபதம் அதிகச்சன்னு, ஸ்துதிபதம்னா பதம்னா இலக்கு, துதிக்கு பதமாக இலக்காக அதிகச்சன்னுன்னு அடைந்தவனாக பெற்றவனாக இருந்து கொண்டு சத்தியவாதியாக விளங்குகின்றான் தாத்பரியம். நீ எப்படிப்பட்டவன் கேட்டால், நிரவதி குணஜாதம், எல்லையற்ற அந்த கல்யாண குணங்களுக்கு ஒரு இருப்பிடமாக இருப்பவன், கூட்டங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன். நித்திய நிர்தோஷம், எப்பொழுதும் உனக்கு எவ்விதமான தோஷமும் கிடையாது. இதெல்லாமே தித்தியா பக்தி ஏகவச்சனம். ஏன்னா துவாம்க்கு இதெல்லாம் விசேஷணங்கள். ஆத்தியம், ஆத்தியம்னு சொன்னால் முதற் காரணம், இந்த ஜெகத்துக்கு காரணபூத்தனாக இருக்கக்கூடிய உன்னை. நரகமத்தனதக்ஷம், நரகமத்தனதக்ஷம் சொன்னால் நரகத்துக்கு, நரகத்தையே ஒழிக்க வல்லவன்னு தாத்பரியம். இது எதிரா சத்தத்தினுடைய 30th பத்தியத்தை என்ன ஓட்டுறது, நரகமதன சேவா ஸ்வாதனா நிந்தமான்னு சாதிச்சாருங்க. அங்கேயும் சோபத்தின்ற கிரியாபதமே பயன்படுத்தியிருக்கார். அப்போ நரகமத்தன தக்ஷம்னு ஒன்று, தக்ஷம்னா ஒரு எக்ஸ்பர்ட், வல்லவன் அர்த்தம், அப்படிப்பட்ட உன்னை. அதற்கு மேலே நாக்கினாம் ஏகநாதம், நாக்கினாம்னு சொன்னால் நாகான ஸ்வர்க்கம், நாக்கின்னவன சொர்க்கத்தை உடையவர்கள் அல்லது சொர்க்கத்தில் இருப்பவர்கள். நாக்கினாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். அவர்களுக்கு, தேவர்களுக்கு ஏகநாதம்னா ஒப்பற்ற நாயகனாக இருக்கக்கூடிய உன்னை. அதற்கு மேல் முக்கியமான விஷயமாக வினத விஷய சத்தியம், தாச சத்தியன், உன்னத சத்தியன் எம்பெருமானுக்கு பெயருண்டு. அப்போ சரணமடைந்த விஷயத்துல உண்மையா இருக்கக்கூடிய உன்னை ஸ்துதிபதம் அதிகச்சன்னு சத்தியவாதி சோபத்தே சத்தியவாதி சன்னு சோபத்தேன்னு அழகா இந்த தேவநாயக பஞ்சாசத்துன்ற ஒரு ஒப்பற்ற ஒரு காவியம் இது. அதை தலை கட்டுகிறார் சுவாமி தேசிகன். ஒருத்தர் அண்மையத்தை பார்த்தோம்னா வெங்கடேஷ கபிஹி நிரவதி குணஜாதம் நித்திய நிர்தோஷம் ஆத்யம் நரக மதனதக்ஷம் நாக்கினாமேகநாதம் வினத விஷய சத்தியம் துவாம் ஸ்துதிபதம் அதிகச்சன்னு சத்தியவாதி சோபதே சத்தியவாதி சன்னு சோபதே. வெங்கடேஷ கபிஹி வெங்கடேஷ நன்னம் கவி. இந்த வெங்கடேஷ சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இப்படி உற்பத்தியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இவர் வந்து வெங்கடேஷாவதாரோயம்னு ஒரு அவருடைய குமாரர் ஒரு பத்தியம் பண்ணார். தத் கண்டாம்சதவான கண்டத்தினுடைய அம்சமோ அல்லது வெங்கடேஷனுடைய அம்சமோ அப்படிப்பட்ட கவி தான். நிரவதி குணஜாத்தம் எல்லையற்ற குணக்கூட்டங்களுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய உன்னை நித்திய நிர்தோஷம் எப்பொழுதுமே எவ்விதமான ஹேய பிரத்தினிகன் தோஷத்துக்கு இருப்பிடம் இல்லாதவன் ஆத்தியம்னா முதற் காரணமாகவும் இருக்கின்ற நரக்க மதன தக்ஷம் சொன்ன நரகத்தை ஒழிப்பதில் ஒரு வல்லவனா இருக்கக்கூடிய ஆஷ்டத்தாளுக்கு நரகமே ஏற்படாதபடி பண்ணக்கூடியவன் நாக்கினாம் ஏகநாத்தம் தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனா இருக்கக்கூடிய வினத விஷய சத்தியம் சரணமடைந்தவாளுக்கு உண்மையாக இருப்பான். அதான் என்ன அர்த்தம்னா தன்னுடைய அந்த சங்கல்பத்தை நிச்சயமா பூர்த்தி பண்ணுவான். துவாம் உன்னை ஸ்துதிபதம் அதிகச்சன்னு தன் என்னுடைய அடியனுடைய துதிக்கு இலக்காக ஆக்கி பெற்றவனாக அடைந்து சத்தியவாதி சன்னு சோபதே சத்தியத்தையே பேசுபவனாக இருந்து கொண்டு சிறப்புற்று விளங்குகிறான் அப்படின்னு தன்னையே அந்த பிரதம புருஷத்துல விவகாரம் பண்ற உத்தம கவிகள் அப்படிதான் பண்ணுவார். இந்த தேவநாயக பஞ்சாசத்தை ரொம்ப வசதியான ஒரு ஸ்தோத்திரம். அடியன் மந்தமதி அதற்கு மேல மந்த சக்தியும் கூட ரொம்ப நாள் ஆயிட்டு அதை முடிக்கிறதுக்கு பூர்த்தி பண்றதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இந்த தேவநாயக பஞ்சாசத்து உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி பண்றேன். பஞ்சாசத்து தேவநாதஸ்ய சார்த்தாசா தேசிகார்பிதா ஸ்ரீயா யுக்தே ராமேன தாசேனாபி நிவேதிதா. பஞ்சாசத்து தேவநாதஸ்ய தேவநாதனை பற்றி இந்த பஞ்சாசத்து சார்த்தா சா தேசிகார்பிதா வேதாந்த தேசிகனால் அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த ஸ்துதியானது சார்த்தா அர்த்தத்தோடு கூட அது ஸ்ரீயாயுக்தேன ராமேன அதாவது ஸ்ரீராமேன ஸ்ரீயாயுக்த ராமேனன்னு சொன்னா ஸ்ரீயாயுக்தேன ராமேனன் சொன்னா ஸ்ரீராமேனன்ற பதத்துக்காக அப்படி பிரிச்சு போட்டது. தாசேனாபி அடியேனாலும் நிவேதிதா இது நிவேதனம் செய்யப்பட்டதுன்ற ரீதியில இந்த ஸ்துதிய இன்னைக்கு அடியன் பூர்த்தி பண்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.